ஒற்றை ரோஜா தேவதை கொஞ்சம் நில்லடி, என் உயிரை பறித்து செல்வதே உண்மை சொல்லடி. ஒற்றை ரோஜா தேவதையே கொஞ்சம் நில்லடி, என் உயிரை பறித்து செல்வதே உண்மை சொல்லடி. தவணையில் என்னை கொள்கிறாய், அடி தனிமையில் எங்கே செல்கிறாய், இதயம் நுழைந்து தாக்கினாய், என் இளமையை விரயமாக்கினாய், எரிமலை குழம்புக்குள் ஏன் அடி தள்ளிவிட்டாய், என் வாலிப வாசலில் வன்முறை செய்துவிட்டாய், எரிமலை குழம்புக்குள் ஏன் அடி தள்ளிவிட்டாய், என் வாலிப வாசலில் வன்முறை செய்துவிட்டாய். ஒற்றை ரோஜா தேவதையே கொஞ்சம் நில்லடி, என் உயிரை பறித்து செல்வதே உண்மை சொல்லடி. தடி சதை நரம்புகள் துடிக்குதடி, கூந்தல் ஒரு சாட்டை என அடிக்குதடி, மோகம் பெருகுதடி என் மூளை திருகுதடி, மூச்சில் வரும் காமக்கனல் எரிக்குதடி. போதும் நிறுத்து, இது ரகசிய அவஸ்தையடி, தேகம் ஒரு நாகம் என நெழுகிதடி, வேர்வை இனிக்குதடி, சுகவேட்டை நடக்குதடி, அச்சம் விடு உச்சம் தொடும் வேளையடி. தடைகள் உடைத்தால் தவறுகள் இல்லையடி, தள்ளியே இருந்தால் தற்கொலை நல்லதடி, பூச்செடி செல்வதே உண்மை சொல்லடி. தவணையில் என்னை கொள்கிறாய், அடி தனிமையில் எங்கே செல்கிறாய், இதயம் நுழைந்து தாக்கினாய், என் இளமையை விரயமாக்கினாய், எரிமலை குழம்புக்குள் ஏன் அடி தள்ளிவிட்டாய், என் வாலிப வாசலில் வன்முறை செய்துவிட்டாய், எரிமலை குழம்புக்குள் ஏன் அடி தள்ளிவிட்டாய், என் பாலிவ வாசலில் வன்முறை செய்துவிட்டான்.